பச்சதுபாயான கஷாயங்களை போக்குகிறார். கஷாயமானது மனசுல உள்ள அழுக்குகள், காமக்கோதல உபமாதாவது மாத்திரம் சொல்லக்கூடியதான இந்த அழுக்குகள் எல்லாம் நீ போக்குகிறாய். பச்சதி கஷாயான அக்னியும் என்ன பண்ணும், எரிச்சு எரிச்சு கஷாயம் அழுக்கெல்லாம் எரிச்சு விடும். விசோஷயதி பங்கம், பங்கம் விசோஷயதி, பங்கம் சேரும் உடம்புக்கு சேரலாம் சேரு வீடு உடம்புல இருந்ததுன்னா அது வேறு வேறுலாம் இருந்தா சூரியனுடைய தாபத்தினால அதெல்லாம் அழிஞ்சு போடுறது, இல்லாம இல்லாம போடுறது. ஆக மூன்று காரியங்களை செய்யறது மூன்று, அந்த மூன்று காரியத்தையும் தேஜ திருதயமிதம் தேஜ உன்னுடைய தேஜஸ்வச்சு ஒளி இருக்கேன், அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்கே எல்லாருக்கும் அந்த ஆத்தியாத்மிக ஆதிபௌதிகம் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீகம் சொல்லக்கூடியதான மூன்று விதமான கஷ்டங்களையும் போக்குகிறது. அதனால உன்னை வந்து நான் மூன்றாக அக்னி சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடியதான மூன்று ஒளிகளாக மூன்று தேவர்களாக நான் உன்னை ஊகிக்கிறேன் கருதுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். வர்ணாம் சுருக்கவத பிரபோ பிரபஜ்யே பாலிகாம் ரத்னை யத்தவர்ணயவஸ்திதம். ஸ்லோகம் 531. முகபாகூருபாதேப்யம் வர்ணாம் சுருக்கவத பிரபோ பிரபஜ்யே பாலிகாம் ரத்னை யத்தவர்ணயவஸ்திதம். இதுவரை எத்தனை சாமானிய பத்திரி, அதுல முழுக்க முழுக்க ரத்தனனுடைய ஒளிகளை பற்றி பல நிமிஷம் உத்திரேட்சம் பண்ணி அழகான வர்ணித்தாயிற்று. இப்போ பகுரத்தன பத்திரி, பகுரத்தனம்னா பல ரத்தனங்கள் உள்ளதுன்னு அர்த்தம் பொருள் இல்லை, பல நிறங்கள் உள்ள ரத்தனங்கள், எழுப்பு சேப்பு எழுப்பு முதலிய பன்னிறம் கொண்ட ரத்தனங்கள் நிறைய இருக்கு, அது அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்களை ஒவ்வொரு ரத்தனம் முழுசா ஒரு ரத்தனமா எடுத்துட்டு அதை வர்ணிக்கிறார் இந்த பகுதியில முழுக்க. முகமாகூர் உபாதேபியம் கர்ணாம் சிஷ்டவத பிரபோகோ. எவரும் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டவனாக்க, தன்னுடைய முகம், தன்னுடைய கைகள், தன்னுடைய பாதம், இதுல இருந்து வர்ணங்களை சிருஷ்டிச்சிருக்கான். அப்படின்னா என்ன, பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் சொல்லக்கூடியதான நாலு வர்ணங்களை சிருஷ்டிச்சிருக்கான். அதுல முகம் இருக்கேன், அதுல பிராமணன் முகத்திலிருந்து உண்டாகிறான் என்று உலகத்து பேசுகிறது குருவில் கொடுத்தோம். அதே மாதிரி பாபுவிலிருந்து ராஜன்யா அதாவது சத்திரியன் உண்டாகிறான், அவனுடைய தொடையிலிருந்து வைசியன் உண்டாகிறான், அதற்கு பிறகு அத்யாகம் சூத்ரோ அஜாயதா என்று சொல்லி அவனுடைய திருவிடையிலிருந்து சூத்ரன் உண்டாகிறான் என்று நமக்கு குரல் சுத்தம் பேசுகிறது. ஆக இந்த விதம் வீட்டில் சாதிக்கிற காலத்தில் சாதுர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகதா என்று சாதிக்கிறார். சாது பிராமண சக்தி வீசியான நான்கு வர்ணங்களையும் நான் தான் சிருஷ்டித்தேன். ஆனா அப்படி சிருஷ்டிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா குணகர்ம விபாகதா, அவளுடைய குணங்கள் அவளுடைய கர்மாக்கள் அதனுடைய பிரிவுக்கு ஏற்ப சிருஷ்டித்தேன். குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சத்துவம் ரஜசு தமசு என்று குணங்கள் மூன்று வகைப்படும். வெறும் பிராமணன் சத்துவகுணத்தோடு கூடினவன், சத்திரியன் ரஜகுணத்தோடு கூடினவன், வைத்திய சூத்திரர்கள் இந்த தம குணத்தோடு கூடினவர்கள் என்று தெரிகிறது. அந்த சத்துவகுணத்தோடு கூடினவன் சாந்தியினால அமைதியாக செய்யக்கூடிய சாத்திகமான நல்ல காரியங்களையே செய்கிறார்கள். அப்புறம் ரஜகுணத்தோடு இருக்கிறவன் அவளுக்கு ஆட்சியை மேலிட்டு ஆட்சியினால பல காரியங்களை செய்கிறார்கள். ஆக பேராட்சி பிடித்து காரியங்கள் செய்யற காலத்தில் தாராறு சண்டை எல்லாமே வரும். ஆக அந்த குணங்கள் எல்லாம் இருக்கும், அது நாட்டை மேலே மேலே ஆள வேண்டும் என்கிற ஆசை ராஜாக்களுக்கு உண்டாகும், ஆட்சியினால போகலாம்னு கருணம். ஆக ரஜகுணமானது சத்திரியனுக்கு முக்கியமான குணமாக இருக்கிறது. அப்புறம் வைத்தியர்கள் சூத்திரிகளுக்கெல்லாம் தமோ குணங்கள். தமோ குணமானது என்னன்றது அப்படின்னா காம குரோத மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்கிறோமே, இது மாதிரி கெட்ட குணங்கள் அவர்களே மிகுந்து இருக்கிறது. அதனால் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமும் சண்டையும் அடிதடியும் இதெல்லாம் நிகழ்கிறது. அவர்கள் அதுக்கு தகுந்தபடி காரியங்களை செய்கிறார்கள். ஆக அந்த தத்துவம் கஜகோணம் தனாகணம் இவைகளுடைய பிரிவுக்கு ஏற்ப அதற்கு ஏற்படக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப வாமனத்தை வீசிட்டு என்கிற பிரிவை பெருமாள் ஏற்படுத்தினார். பிரபஞ்சே பாதுகாம் ரத்னேகி வர்ணவியவஸ்திதம், அதாவது எம்பெருமான் செய்யக்கூடிய பிராமணசத்திய வைசிய சூத்திர விவாதங்கள் அந்தந்த வர்ணங்களுக்கு ஏற்ப செய்கிறார் என்பதை காட்டுகிறது இந்த பாதுகாதேவி. இவர் பாதுகாதேவி கிட்ட சாத்திகமான வெள்ளை குணங்கரமுள்ள ரத்தனங்களும், அதே மாதிரி ராகுகமான சிறப்பு நிறமுள்ள ரத்தனங்களும், அதே மாதிரி தாமசமான கருப்பு நிறமுள்ள ரத்தனங்களும் நிறைய இருக்கின்றன. ஆனா எம்பெருமான் இந்த மூன்று வகையாக சிருஷ்டியை செய்கிறான் என்று சொல்லுகிறது. அந்த சிருஷ்டியாக செய்கிறான் அதுக்கு அவனே தான் காரணமா அப்படின்னு கேட்டவனா அதுக்கு மேல என்ன சொல்றம் தசிய கர்த்தாரபதிமாம் வித்ய கர்த்தாரமவியம். ஆனால் இதெல்லாம் எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறார், ஆனா சிருஷ்டிச்சாலும் கூட நான் சிருஷ்டிக்கலை அப்படிங்கிறார். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டவனா அவரவர்களுக்குடைய கர்மாக்கள் இருக்க ஜீவராஜர்களுக்கு அவர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக அவர்களை சாத்திகனாக ராகுசனாக தாமசனாக பெருமாள் சிருஷ்டிக்கிறாரே. சாரே தனது இஷ்டப்படி சங்கல்பித்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொருக்காக அவர் சிருஷ்டிக்கவில்லை. அதனால அவர்கள் மாதிரி சிருஷ்டிக்கப்படுவதற்கு காரணம் எது என்று கேட்டா அவர்களுடைய கர்மா தான். ஆகையினால அப்பேற்பட்ட கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டிய இந்த பாதுகாதியானது நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட பாதையை நான் பிரபஞ்சே சரணடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவிக்கிறார். காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பி சம்மதாரே யுகவத் தரிசயதீவ வர்ணபேதம். ஸ்லோகம் 532. மணிபிஹி சிதரக்ததீத கிருஷ்ணைஹி பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பி சம்மதாரே யுகவத் தரிசயதீவ வர்ணபேதம். எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாதனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஒவ்வொரு யுகத்திலும் நல்லவர்களை பாதுகாப்பதற்காக சாது தர்ஷனத்திற்காக எம்பெருமான் அவதரிக்கலாம். ஒவ்வொரு யுகத்திலே அவதரிக்கின்ற காலத்தில் அவனுடைய நிறம் மாறுபடுகிறது, திருமேனனுடைய நிறம் மாறுபடுகிறது. கிருதே சுக்லஹாம் சதுர்பாஹு திரேதாயாம் ரத்தவர்ணோசௌ துவாபரே பகவான் சியாமஹ கலோ கிருஷ்ணம் திஹா கிருஷ்ணம். கிருதயுகத்தில் சுக்லஹாம் வெளுப்பு நிறத்தில் மின்னமாக சேவசாதிக்கிறான். சதுர்பாஹுவான எம்பெருமான் திரேதாயாம் ரத்தவர்ணோசௌ திரேதாயுகத்தில் சிவப்பு நிறத்தோடு சேவசாதிக்கிறான். பிறகு துவாபரே பகவான் சியாமஹ துவாபர யுகத்தில் நீல நிறத்தில் சேவசாதிக்கிறான். கலோ கிருஷ்ணம் திஹா கிருஷ்ணம் கருமையான ஒளியோட கூட கலியுகத்தில் சேவசாதிக்கிறான் என்று ஒவ்வொரு யுகத்திலையும் நிறத்தோடு சேவசாதிக்கிறான் என்று பிரமாணம் செய்கிறது. அந்த எம்பெருமானுடைய நாலு நிறங்களையும் நீ என்ன பண்ற இப்ப பாதுக ஒரே சமயத்தில் எம்பெருமானுடைய நிறத்தெல்லாம் எங்களுக்கு காட்டுறேன். அதனால யுகபேத விகல்பி சம்மதாரே யுகபத் தரிசய தீவ வர்ணபேதம். எம்பெருமான் இந்த யுகத்தில் எப்படி இருப்பான் என்பதை ஒரே சமயத்தில் அந்த நிறங்களோட எங்களுக்கு சேவை சாதித்து அந்தந்த யுகத்தில் அவதரிக்கக்கூடிய எம்பெருமான எல்லாம் நாங்கள் நினைவு கொள்ளும்படியாக எனக்கு உதவுகிறாயினி. அப்பேற்பட்ட பாதுகே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதே கருத்தை திருவங்கியாருடைய பெருமையில நாம் பார்க்கலாம். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னென்றால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் உரையும் திருவேணி இன்னவன் ஒன்று காட்டீர் இந்த உயிரே. இந்த ஒரு பெருமானே, உனக்கு நாலு வகையான வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுல எந்த வர்ணத்தோடு நீ எனக்கு சேவை சாதிக்க போறீர்னு பேசுகிறார். அங்க முதல்ல முன்னம்பு முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முதல்ல கிருதயத்துல பால் நிறத்துல சிவப்பு விழுப்பதாக சிவசாயிக்கிறார் பெருமாள். பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், கடைசியில கலியுகத்துல கொண்டல் நீர்ந்த மேகம் போன்று கருமையான நிறத்தோடு சிவசாயிக்கிறார். பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி, நடுவில் கிருத திரேதா யுகத்துல சிவப்பு வண்ணத்தோட பொன்னின் வண்ணத்தோட சிவசாயிக்கிறாய். பிறகு துவாபர யுகத்துல மஞ்சள் நிறத்தோட சிவசாயிக்கிறாய். ஆக பல வர்ணங்களோடு சிவசாயிக்கிற நீ இந்த ஊர்ல எனக்கு எந்த வர்ணத்தோடு சிவசாதிக்க போறீங்க என்று பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். மேலும் திருமசிவாழ்வார் இதே விஷயத்தை திருச்செந்தோட்டு திரியாளராக அனுபவிக்கிறார். பாலின் நேர்மை செம்பொன் நேர்மை பாசியன் பசும்புறம் போரும் நேர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நேர்மை வென்று இவை நிறைந்த கால நான்குமாய் மாலின் நேர்மை வையகம் மறைத்தது என்ன நேர்மையே. உலகத்தார் எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதை பார்த்து வருந்தி பாடுகிறார் ஆழ்வார். பாலின் நேர்மை பாலுடைய நேர்மை அந்த சுபாவம் வெண்ணிறம் அது, அந்த ஒழுப்பு நிறத்தோட கிருதய யுகத்தில் நீ சேவை சாதிக்கிறாய். செம்பன் நேர்மை அடுத்த யுகத்தில் சிவந்த நிறத்தோட சேவை சாதிக்கிறார். அடுத்த துவாபர யுகத்தில் பசி பாசியன் பசும்புறம் போலும் நேர்மை, பாசியனுடைய மேற்பகுதியானது என்ன பண்ணுகிறது, கண்ணால பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது, நம்முடைய தாபத்தை போக்குகிறது. அத மாதிரி தன்மையுடைய நிறம் மஞ்சள் நிறம் என்று கொள்ளலாம். அந்த நிறத்தோடு சிவசாதிக்கிறாய். வண்டுலா விண்டுலா நீல நேர்மை என்று இவை நிறைந்த வந்துகள் சிறையை விரித்துக் கொண்டு ஓடி ஆடி அந்த கருங்கோலை புஷ்பத்தின் மீது விளையாடுகிறது, தேவைப்படுகிறது. அந்த மலர் இருக்கிறதே அது கரிய நிறமுடையது, அந்த நிறத்தோடு கலியுகத்தில் சிவசாதிக்கிறார். இப்படி நீ யுகந்தோறும் ஒவ்வொரு நிலத்தோடு எல்லோரையும் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அவதரித்தினி வந்தாலும் கூட உன்னுடைய சௌலபியத்தை இந்த உலகத்தால் அறியாமல் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு கொள்ளாமல் இப்படி எல்லாம் இருக்கிறார்களே என்று ஆழ்வார் தன்னுடைய ஒரு மன வருத்தத்தை காட்டுகிறார். இல்ல இந்த யுகந்தோறும் ஆழ்வார்கள் பாடியபடி பல நிறத்தோடு கொண்டிருப்பதை எல்லாம் சேர்த்து வைத்து எல்லா நேரங்களும் இந்த நான்கு நேரத்தோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் என்பதை நீ உங்ககிட்ட உள்ள நான்கு நேரம் உள்ள ரத்தனங்களாலே எங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறார் போலும் என்று பாதுகா தேவி இந்த காலத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேவிகன். நவரத்ன விசித்திராமுரே பதேவஸ்வம் மணிபாது விபாசி நவகண்டவதீ வசுந்தரேவ பிரணயாஜன்மபதம் சமாஸ்ரயந்தீ. ஸ்லோகம் 533. நவரத்ன விசித்திராமுரே பதேவஸ்வம் மணிபாது விபாசி நவகண்டவதீ வசுந்தரேவ பிரணயாஜன்மபதம் சமாஸ்ரயந்தீ. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவி பூதேவி மாறி காட்சி அளிக்கிறாள் என்று பண்ணிக்கிறார். எப்படி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, நவரத்ன விசித்திராமுரே பதயோஸ்வம் மணிபாதுகே விபாசி. நீ எம்பெருமானுடைய திருவிழிங்கூட அழகாக பிரகாசிக்கிறாய். எப்படி நவரத்ன விசித்திரா ஒன்பது ரத்தங்களோடு ஒன்பது ரத்தனங்கள் இயக்கப்பட்ட பாதையை மிக அழகாக விசித்திரவர்மமாக சேவை செய்கிறது. அதனால ஒன்பது ரத்தனங்களை அழைக்கப்பட்டு நீ இருக்கிறாய் அப்படின்னா என்ன ஒன்பது ரத்தனங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, மௌக்திகம் பத்மராகம் மரகதம், இந்திரநீலம், வைடூரியம், ஓமேதகம், புஷ்யராகம், பிரவாளம், ஸ்பதிகம் என்று சொல்லக்கூடியதான ஒன்பது வகையான ரத்தனங்கள் பாவியிலே இயக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலே நீ ஒன்பது வகையான ரத்தனங்களோடு கூட எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து அழகாக பிரகாசிக்கிறாய். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, பூதேவி மாதிரி இருக்கு அப்படின்னார். பூதேவி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டவனா, அவருக்கும் ஒன்பது கண்டம் இருக்கு. இன்னும் ஒன்பது கண்டம் பரதகண்டம், சுந்தரகண்டம், ஹரிவரகண்டம், இளவரகண்டம், பத்ராஸ்வகண்டம், கேதுமால கண்டம், ரம்ய கண்டம், இரண்மய கண்டம், குருகண்டம் என்று ஒன்பது வகையான கண்டங்களோடு கூடின பூதேவியானவர் எம்பெருமானுடைய திருவிழாவோட சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீ இருக்கிற. பூமி எதுக்காக இங்கே வந்திருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, அவள் பத்யாம் பூமி என்று திருவிழிலிருந்து பூமியானது உண்டாயிட்டிருந்து குழுசூத்தம் சொல்லுகிறது. அதனால ஜனனிய ஜென்மபூமி சொர்க்காதி கெரியசி என்பவர்கள் உலகத்துல. ஆக பிறந்த இடம் மிக உயர்ந்தது. அதனால பிறந்த இடம் எம்பெருமானுடைய திருவிழிலிருந்து பூமியை உண்டார் அப்படின்னால பூதேவி எம்பெருமானுடைய திருவியோடு சேர்ந்திருந்தால் எப்படி இருப்பதோ அது போல இருக்க. பூதேவி எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா, அவரும் ஒன்பது கண்டத்தோடு கூடியிருக்காள். என்ன பாரத கண்டம், கிம்புருக கண்டம், ஹரிவரத கண்டம், இலாவுரத கண்டம், பத்ராச கண்டம், கேதுமால கண்டம், ரம்ய கண்டம், இரண்மய கண்டம், குருகண்டம் என்று. ஆக ஒன்பது வகையான கண்டங்களோடு கூடின பூதேவியானவர் எம்பெருமானுடைய திருவிழியை ஆசிரியிருந்தால் எப்படி இருப்பதோ அதுபோல ஒன்பது வகையான ரத்தங்களோடு கூடின நீ எம்பெருமானுடைய திருவிழி வாரத்தில் மிக அழகாக பிரகாசிக்கின்றாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுசந்தானம் பண்ணியாகுது. சகசா விநிவேத்ய சாபராதம் ததுதீனஸ்வபதே முகுந்தபாதே அருணோபலசக்தமௌத்திகஸ்ரீ ஸ்மயமானே வைபாசி பாதுகே த்வம். ஸ்லோகம் 534. சகசா விநிவேத்ய சாபராதம் ததுதீனஸ்வபதே முகுந்தபாதே அருணோபலசக்தமௌத்திகஸ்ரீ ஸ்மயமானே வைபாசி பாதுகே த்வம். ரத்தனங்கள் பல ரத்தனங்கள் இருப்பதாக வர்ணித்தாயிற்று. அதுல சிவப்பு ரத்தனம் இருக்கு, வலுப்பு ரத்தனம் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்துக்கிட்ட பார்த்த உடனே பாதியை வந்து பொன்னகை பூக்கிறாள் சிரிக்கிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருந்து இந்த ஸ்லோகத்துல வர்ணித்தாரு சுவாமி. எப்படி எதுக்காக சிரிக்கிறா அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி என்ன பண்றா, அவள் வந்து பெருமாளை சேவிக்க வரா, அந்த அவள் பாதுகாதேவி எழுதுகளை பண்ணி அதாவது சீகதாரி எழுத பண்ணி எல்லாரையும் சடாரி சாய்க்கிறான். அந்த சடாரி சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அவனுக்கு பாவங்கள்லாம் போய் பாதுகாக்கு அவனிடத்துல ஒரு கிருபை உண்டாகுது. உடனே அவனை என்ன பண்றாவ, தன் பகல் பெருமாள் திருடி வாரத்தை இழுத்துக்கொண்டு இழுத்தவன இவனை சிக்ஷிக்கணும்னு கேட்கிறான். அவன் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கிறானே என்று பெருமாள் யோசிக்கும்போது, இல்ல இல்ல பாவங்களை எவ்வளவோ அனுபவிச்சுட்டான், அதனால இவனை கண்டிப்பா நீங்க ரட்சிக்கே ஆகணும் என்று நிர்பந்தப்படுத்துறான். சகசா இங்கே ஜசாபராசானு குற்றவாளிகளை எம்பெருமானத்துல நிவேதனம் பண்றான். அப்போ எங்க பண்ற காலத்துல எங்க விடுதலை பண்றான் அப்படின்னு கேட்டார். தொடரி நஸ்வபதே முகுந்தபாதே பெருமாள் திருவாரத்துல விஜயாபனம் பண்ணா அதை கேட்டே ஆக வேண்டியிருக்கு பெருமாளுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவிடி இருக்க அது பாதுகாதீனம். அந்த திருவிடிக்கு ரட்சணத்தை ஆறு பண்றான், பாதுகா பண்றான். அதனால சொபதே ஆக தனக்கு பாதுகாக்கு அதிகமான ரட்சணத்தை உடையது எம்பெருமானுடைய திருவிடி. அதனால திருவிடிக்கு வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை. அதனால திருவிடி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பாதுகை சொன்ன உடனே அந்த அபராதிகளெல்லாம் உடனே மன்னிச்சிடும். மன்னிச்சோம்னா சந்தோஷம் தாங்கல, சந்தோஷம் தாங்க உடனே என்ன பண்றா, சிரிக்கிறான், பொன்னகை பூக்கிறான். அப்ப பெருமாள் திருவழி விஞ்ஞானம் பண்ணோம், நம்ம அபராதி இவனை ஏற்றுக்கிறோம், ஏற்றி பார்க்கணும்னு முதல்ல சந்தேகமா இருந்தது, ஆனா என் பெருமாள் ஏற்றுமிட்டாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷத்தோட கூட பொன்னகை பூக்கிறான். எப்படி அருணோபலசக்தௌத்திகஸ்ரீமயமானே விபாசி பாதுகேத்வம். அருணோபலசக்தௌத்திகஸ்ரீ அருணோபலம் சிவப்பு கற்கள், சரிங்களா. அதோட கூட பக்கத்துல மௌக்திகை ஸ்ரீ முத்து கடந்து இருக்கு. ஆக சிவப்பு கருக்கள் சிவப்பு நிறத்தில் நடுவே முத்துவனுடைய வெண்ணெய் நிறம் தெரிகிறது. ஒருவர் சிரிச்சா உதவி சிவப்பாக இருக்கும். உள்ளே இருக்கின்றான பற்கள் முத்துக்கள் போல இருக்கின்றான பற்கள் வெண்ணையாக தெரியும். போல பாதியில் இருக்கும்படியான சிவப்பு ரத்தனங்களும் அதோடு சேர்ந்து இருக்கும்படியான முத்துக்களையும் நாம் சேவிக்கின்ற காலத்தில் பாதுராதேவி புன்னகை கொடுக்கிறாரோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று சுவாமி தேசியம் இதில் அனுசந்தித்தாகிறது. பகுரத்ன சமுத்திரம் மயூகம் தவமன்யே மணிபாதுகே முராரே சரணோ சரணோபகதம் மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாரசம் பிரமாஷ்டம். ஸ்லோகம் 535. பகுரத்ன சமுத்திரம் மயூகம் தவமன்யே மணிபாதுகே முராரே சரணோபகதம் மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாரசம் பிரமாஷ்டம். பாதுகேல பந்தரம் கொண்ட பல ரத்தனங்கள் இருக்கின்றன. அதனுடைய ஒளிகள் தான் சேர்ந்து பிரகாசிக்கிறது. எங்க பிரகாசிக்கிறது? பாதுகேலு மேல கிளம்பி எம்பெருமானுடைய திருவடியில பிரகாசிக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பல நேரம் கொண்டது மயில் தோகை, மயில் தோகை மாதிரி காட்சி அளிக்கிறது. ஆனா மயில் தோகை எம்பெருமானுடைய திருவிழில வந்து விழுந்து கிடக்குன்னு சொல்றாப்புல இருக்கு. பார்த்தாக்க மயில் தோகை எம்பெருமானுடைய திருவிழில வந்து விழுவானே அப்படின்னு கேட்டா, அது ஒரு காலத்துல தப்பு பண்ணி கொடுத்து அந்த தப்பை போக்குறதுக்காக பெருமாநிலத்துல சரணாகதி கொண்டதோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு என்று இதுல உத்தரவிக்கிறார் சுவாமி. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, பகுரத்ன சமுத்திரம் மயூகம் தவமன்யே மணிபாதுகே முராரே. பகுரத்ன சமுத்திரம் மயூகம், பல ரத்தனங்களில் இருந்து உண்டான ஒளி வெள்ளம் இருக்க அது மயூகம், மயிலுடைய இன்சம் மாறி மயில் தோகம் மாறி காட்சி அளிக்கிறது. அது அப்படி காட்சி அளிக்கிறது என்னத்துக்காக கேட்டா, முராரே சரணோபகதம் மயூர பஞ்சம். முராரி கண்ணம். ஒரு காலத்துல யசோதா பிராட்டி சின்ன வயசுல குழந்தைக்கு வாரி முடிச்சு தலையில இந்த மயில் பீடி எல்லாம் வச்சு அழகாக கட்டி விடுவா. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு, யோகா பண்ணிட்டு இந்த மயில் தோகை நாம் பெருமாள் திருவிடிங்கே இருக்க வேண்டியா, பெருமாளுடைய தலைமையில நாம் ஏறினது தப்பாச்சு அப்படின்னு தோணிச்சு. ஆக அந்த தப்பை போக்குறதுக்காக இந்த பாதியினுடைய ரத்தனங்களுடைய ஒளிங்கிற வியாதத்தினால மயில் தோகையானது எம்பெருமானுடைய திருவிடியில விழுந்து சரணாகதி பண்ணி என்னுடைய போய் தலையில ஏறின பாவத்தை என்ன போக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணுறதோ மன்னிப்பு கேட்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பிரபயா ஹரி நீலமௌக்திகாம் விகசஞ்சாதிசீவ பாதுகே த்வம் மதுவி சரணாரவிந்தலட்சுமியாம் சரஜம் இந்தீவர பண்டரீகபத்ராம். ஸ்லோகம் 536. பிரபயா ஹரி நீலமௌக்திகாம் விகசஞ்சாதிசீவ பாதுகே த்வம் மதுவி சரணாரவிந்தலட்சுமியாக சரஜம் இந்தீவர புண்டரீகபத்ராம். எம்பெருமானுடைய திருத்தாமரை என்கிற பாதுகாதேவி இருக்கார். பாதுகாதேவிட இந்திரநீல கல்லு நிறையாக பாதையில் அழைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முத்துக்களும் நிறையாக இருக்கு. இந்திரநீல கல்ல பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, கருணைகள் புஷ்பம் மாறி இருக்கு. அதுலேருந்து வர ஒளி, முத்துலேருந்து வர ஒளியை பார்த்தா வெந்தாமரை புஷ்பம் மாறி இருக்கு. சரிங்களா, இந்த வெந்தாமரை புஷ்பங்களையும் கருணைகள் புஷ்பங்களையும் பாதுகாதேவி பறிச்சு அது என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக தொடுத்தா, சிரஜம் இந்தீவர புண்டரீகபத்ராம். இந்தீவரம் கருணைதல் புண்டரீகம் வெந்தாமரை. ஆக வெந்தாமரை கருணைதல் புஷ்பம் இந்த மலர்கள் எல்லாம் பறித்து சிரஜம் நல்ல மாலையா கட்டினான். அந்த மாலையை கட்டி மகாலட்சுமிக்கு சாட்சி உபச்சாரம் பண்றாரோன்னு சொல்லியிருக்கு. மகாலட்சுமி எங்க இருக்கா அப்படின்னா, பாதியனுடைய ஒளியெல்லாம் திருவடி மேல விட இருந்தோம் இல்லையோ, அந்த திருவடியனுடைய அழகு இருக்க, திருவடியனுடைய அழக லட்சுமி சொன்னா அழகையும் சொல்லலாம், மகாலட்சுமியும் சொல்லலாம். மதுரை சரணாரவிந்த லட்சுமியாக எம்பெருமான் அதுவது, அது முதல் மதுவாசனை கொண்டவன் எம்பெருமான் ரங்கநாதன், அவனுடைய சரணாரவிந்தம் திருவடி தாமரை. அந்த திருவடித்தாவில் இருக்கும் தியான லட்சுமி அழகு, மகாலட்சுமின்னு சொல்லலாம், திருவித்தாவையாக அழகுன்னு சொல்றான், தாவையினோட அழகுன்னு சொல்றான். ஏன்னா தாமரை பூனாக்க எப்போது லட்சுமியை குடியிருப்பாளவா, அதனால திருவித்தாவிலையும் மகாலட்சுமி இருக்கிறதா நினைச்சிருக்கலாம். ஆக அழகாகிற மகாலட்சுமிக்கு இது என்ன பண்ணா, கருணீர் குற்றத்தினாலையும் வெண்ணாமலை குற்றத்தினாலையும் தொடுக்கப்பட்ட ஒரு மாலைய சாத்திராரோ, அதாவது ரெண்டு ரத்தனங்களுடைய ஒளியானது திருவிழாவில் அதை பார்த்தா எப்படி இருக்குனாக்க, பாதுகாதேவி மாலையை கொடுத்து சாத்துவது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி உத்தரவிட்டாரு. தவமா தவ பாதுகே மணியினாம் பிரபயா தேவி சிதா சிதாருணாம் வரதே கிரிசஸ்ய மௌழி கங்கா குமுதேந்தீர பத்மகானமானி. ஸ்லோகம் 537. தவமாதவ பாதுகே மணீனாம் பிரபயா தேவி சிதா சிதாருணாம் வரதே கிரிசஸ்ய மௌழி கங்கா குமுதேந்தீவர பத்மகானமானி. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருவடிவாரத்துல உணர்ந்து சேவிக்கிறார் ருத்ரன். சிவன் சேவிச்சா சிவன் தலையில என்ன இருக்கு, சிவனுடைய முடியில கங்கை இருக்கா இல்லையா, அந்த கங்கையில கங்கை இருக்கு இல்லையா, அது மேல இந்த பாலியில் இருக்கும்படியான ரத்தனுடைய ஒளி எல்லாம் விளையாடுது. என்ன ரத்தனுடைய ஒளி அப்படின்னாக்க, சிதா சிதாருணாம் ஒழுப்பா இருக்கும்படியான அல்லிமலருடைய காஞ்சினம், கருப்பா இருக்கிறது கருணவிதல் புஷ்பம் மாதிரியும், சிவப்பா இருக்கிறது செந்தாமர புஷ்பம் மாதிரியும் இருக்கு சரிங்களா. இப்படி மூன்றிடம் உள்ள மூன்று வகையான புஷ்பங்கள் அந்த கங்கையில பூத்தில் போகணும்னு சொல்ல முடியாதுதான். இந்த ஒளி அங்க விளையாடுறதுனால அங்க அல்லிக்காடு தாம வெண்டாமரை காடு சரியா சிறப்பு புஷ்பம் செந்தாமரை காடு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. அந்த அழக ஸ்லோகத்துல வர்ணிக்கிறத நாம் பார்ப்போம். தவ மாதவ பாதுகே மணியினாம் பிரபயா தேவி சிதா சிதாருணாம். ஏ பாதுகா தேவி, உன்னுடைய பாவி உன்னுடைய உங்ககிட்ட இருக்க முடியாத மணிகள் இருக்கேன், அது வலுப்பு என்ன ரேசனத்துல கருப்பு சிகப்பு மூன்று நிறம் உள்ள ரத்தனங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு சரிங்களா. அந்த சிவப்பு முத்துக்கள்ல இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் ஒளி வீசுறது எங்க, சிவனுடைய தலையில இருக்க முடியாத கங்கை மேல போய் வீசுறது. அதே மாதிரி கருணைகள் புஷ்பம் மாறி இருக்கிறது இந்த கருப்பு இந்த ரத்தனங்கள்லாம் நீல ரத்தனங்கள்லாம், அந்த ரத்தனங்கள்லாம் கருணைகள் புஷ்பம் மாறி அந்த கங்கையில போய் அந்த ஒளி விளர்வு. ஆனா கருணைகள் காடு நிறைய பூத்திருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கும். அப்புறம் சிவப்பா இருக்கும் நேரமணியுடைய ஒளியெல்லாம் அந்த கங்கையால விழுந்தாக்க சிவந்த செந்தாமரை புஷ்பங்கள் தான் மறந்துருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. வானத்திலே கிரிசஸ்யம ஒளி கங்கா, கிரிசஸ்யம் ஒளி கங்கா, சேவிக்கிற சிவனுடைய தலையில இருக்க முடியாத கங்கா இருக்க, அந்த கங்கையில குமுதையும் தீவ பத்மகானமானின் வெளுப்பான அல்லிமலர் இந்தீவரம் கருணைகள் புஷ்பம் பத்மம் தாமரை செந்தாமரப்பு இவைகள் நிறைய இருக்கு. ஏன்னா இதன் ஒளியானது நிறைய விழுறதுனால இந்த புஷ்ப காடுகள் தான் அதான் நிறைய பூக்கள் கங்கையில பூத்திருக்கு, அத்தேத்த கங்கையே சிவன் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்படியாக இருக்கு. பாதுகாவியே சொல்லிட்டாக்க அப்படின்னு மணியினாம் சுவாம்பாது கிருஷ்ணாம் பாலாம் ஸ்லோகம் 538. ாம் ஜிஜிர்மணீனாம் துவம்பாதுசி குலகிருஷ்ணாம் விஹாரஹேதோரிஹரங்கபர்த்து பாலானுசர்த்தாம் பிரதிதிம் பிரதீமஹாம். பெருமாள உபய விபூதிநாதம் என்று கொண்டாடுகிறோம். என்ன உபய விபூதிக்க வந்தாரன் நிஜமானன் அப்படின்னு கேட்டா, மேலே இருக்கும்படியானது ஸ்ரீவிண்ட லோகம், அது போக விபூதி என்று பெயர். கீழே இருக்கிறது வெள்ளாநதிக்கும் கீழே இருக்க முடியாது, பிராகிருதமான லோகம் இருக்கேன், இதுக்கு லீலா விபூதினு பேர். எம்பெருமான் இங்கே விளையாடுகிறான், அங்கே போகத்தை அனுபவிக்கிறோம். ஆக அந்த பெருமாளுக்கு லீலா விபூதியாக விளையாடுகிறான். அதற்காக அதுக்கு என்ன வேணும், பிரகிருதி வேணும். பிரகிருதி தான் இந்த உலகமாக மாறுதல் அடையிறது. பிரகிருதியானது பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், ஏகாதி இந்திரியங்கள் இப்படியாக மாறி இந்த உலகமே பிரகிருதிமயம். ஆக பிரகிருதி தான் லீலா விபூதியாச்சு. அந்த லீலா விபூதியோடு சொல்லும்படியா இருக்கே பாதுகாதேவி நீ அப்படின்னார். என்னமா அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா சுத்தி சொல்றது அதுதான் மேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று. அதான் பிரகிருதிக்கு பேரும் லோகிதன்னா சிவப்பு நிறம், சுக்லன்னா முழுப்பு நிறம், கிருஷ்ணன்னா கருப்பு நிறம். ஆக இந்த மூன்று நிறங்களோட கூடியது பிரகிருதியானது. அது எங்க ஒரு சாவம் சொல்லலாம், எப்படி சத்தம் ரசு தமசு என்று மூன்று குணங்களும் பிரகிருதி இருக்கு. தெரிஞ்சுதா, சத்துவங்கிறது வெளுப்பு, ரசங்கிறது சிவப்பு, சத்து ரசு தமசுங்கிறது கருப்பு. தெரிஞ்சுதா, ஆக இவைகளோட கூடின மூலப்பகுதி இருக்கேன், அந்த மூலப்பகுதி தான் பாதுகாதேவியோ அப்படின்னு சொல்ற சொல்லும்படியாக இருக்கு அப்படிங்கிறார். எப்படின்னாக்க, பிரதக்யுதானாம் ஜிதிகர்மணீனாம் சாம்பாது லோகித சுக்ல கிருஷ்ணாம். வெவ்வேறு வகையான ஒளி உடைய, அதாவது சிறப்பு, பழுப்பு, கருப்பு, ஆக மூன்று நிறங்களை உடைய பாதுகாதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, ரங்கராஜாவுக்கு விளையாடுறதுக்கான லீலா விபூதி வேணுமோ இல்லையோ, அதாவது பிரகிருதியாக நீ மூலப்பிரகிருதியாக நீ இருக்காதோடு சொல்லும்படியாக இருக்கு. ஏன்னு கேட்டா, மூலப்பிரகிருதியும் வந்து சிவப்பு, வெளுப்பு, கருப்பு நிறங்கள் உண்டு, உங்ககிட்டயும் அது இருக்கு. அதுகிட்ட அது மூன்று எட்டு இருக்குன்னு கேட்டோம்னா, சத்துவம் வயசு தமசு என்கிற மூலமாக சத்துவம் வெளுப்பு, வயசு சிவப்பு, தமசு வந்து கருப்பு. ஆகினால அந்த மூன்று வண்ணமும் சத்துரஜ தமசோட முக்கோணங்களோடு கூடினது மூலப்பிரகிருதி. தெரிஞ்சுதா, அந்த மூலப்பிரகிருதி தானோ நீ சொல்ல முடியாது இருக்கு. ஏன்னு கேட்டா, எம்பெருமான் எங்க விளையாடுறான் அப்படின்னா லீலா விபூதியில விளையாடுறான். லீலா விபூதிங்கிறது இந்த மூலப்பிரகிருதினால உண்ட இந்த கேள்வி தேசம் தான் ஜெகத்து தான் லீலா விபூதினு சொல்லுகிறோம். ரங்கராஜா விளையாடணும் இல்லையோ, அதுக்காக இந்த ஸ்ரீரங்கத்துல நீ என்ன பண்ண, பாதியங்கிற ராஜத்துல மூலப்பிரகிருதியே வந்து இருக்கும் சொல்ல முடியாது இருக்கு. பாதானுசத்தாம் பிரகிருதியும் பிரகிமாம், திருவழிவு சம்பந்தப்பட்ட பிரகிருதியாக பாதிய பொண்ணை நாங்கள் நினைக்கிறோம். ஆக பிரகிருதின்னு சொன்னாங்க வேளாண் பூஜையாச்சு. அந்த வேளாண் பூஜையில பெருமாள் இறங்கி இறங்கினாலும் ஸ்ரீரங்கத்துல விளையாடுறான். அவன் விளையாடுவதற்காக நீ லீலாதிபூதியாக பிரகிருதியாக காட்சி அளிக்கிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். சமால நீல ஜிரீந்திர நீலை முத்தாமு வித்தம் அனுபாதுரே துவாம் அவை நீரஞ்சேஸ்வர காந்தி சிந்தோ வேளாம விஸ்ராந்த விவாகதாம். ஸ்லோகம் 539. சமால நீல ஜிரீந்திர நீலை முக்தாமி யுத்தம் அனுபாதுகேத்வாம் அவை நீரஞ்சேஸ்வர காந்தி சிந்தோ வேளாம விஸ்ராந்த விவாகதாம். இந்த ஸ்லோகத்துல பாதுகைய ஒரு கடற்கரை மாறி இருக்கிறாய் நீ என்று வர்ணிக்கிறார். பாதுகை எப்படி கடற்கரை ஆகும், கடற்கரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ஜெய்சன் சாய்க்கிற கடற்கரையில சமால விஷங்கள் இருக்கும். சமால விஷங்கிறது நிறைய இலை அடர்ந்து இருக்கும், நல்ல பழுமையாக இருக்கும், நல்ல நிழல் கொடுத்துட்டு இருக்கும். அதனால பார்க்கறதுக்கு நீளமாக தெரியும். ஆக நீளமாக தெரியக்கூடிய அந்த ஒளியுடைய சமால விஷங்கள் கடற்கரையில நிறைய இருக்கு. அப்புறம் அந்த சமுத்திரத்தில் அலை வீசுறது இல்லையா, அலை வீசத்த சமுத்திரத்தில் இருக்கிற முத்து சிப்புகள் இருக்கு, அதெல்லாம் அடிச்சு கொண்டு கரையில ஒதுக்கும். அந்த அலை கரையில முத்து சிப்புகள் பூச்சிகள் நிறைய வந்த உடனே அது வெயில் காஞ்சி அது அது வெடிச்சு அதுல இருக்கிற முத்துகள்லாம் சிதை இருக்கும் கடற்கரையில. ஆக கடற்கரையில சமால விஷம் இருக்கிறதுனால நீளமாக கடற்கரை தெரிகிறது, முத்து சிப்புகள் இருக்கிறதுனால முத்து முத்துக்குள்ளால வெண்மையாகவும் தெரிகிறது. அதோடு கூட அந்த கடற்கரையில யாத்திரிகள் இருக்காள் பிரயாணிகள் அவெல்லாம் கடற்கரை வழியா வந்துட்டு போயிட்டு இருப்பா, இந்த அழகையும் பார்த்துட்டு இருப்பா, அடுத்த ஊருக்கு போவா, கடற்கரை வழியா போயிட்டு இருக்கா. அந்த பிரயாணத்துக்கும் கடற்கரை சௌரியமாக இருக்கும். இப்ப ஏற்பட கடற்கரையாக வாதிராஜேவி நீயும் இருக்கிறாய் அப்படின்னு. இங்க ஏது கடல் அப்படின்னா ரங்கநாதன் அழகாக சாய்த்து கொண்டிருக்கிறான். திருமொழியிலிருந்து திருவடி வரையும் அழகை தொற்றது சரிதான், தாழ் கண்டார் தாழைய கண்டார் அப்படின்னு கம்பார் வந்துச்சாரோ இல்லையா. அதுல திருவம்மன் சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம், திருக்கைகளை சேவிச்சா அதுல சேவிச்சுட்டே இருக்கலாம், திருமாரூர் சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம், திருவடியை சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம். ஏன் வெச்சகன் வாங்க முடியாமல் இருக்க முடியாத அவ்வளவு அழகு பெருமாள். அதனால எம்பெருமான் இருக்கான் அழகு கடலா இருக்கான், கருணை கடலா இருக்கான்னு சொல்ல முடியும். கருணை நிறையா இருக்கிறதுனால எம்பெருமான கருணை கடல் இருந்துடும். அதே போல அழகு நிறைஞ்சிருக்கு அப்படின்னாலே ரங்கநாதன் அழகு கடலாக சேவசாதிக்கிறான். அந்த அழகு கடலுக்கு என்ன கரை எது அப்படின்னா பாதியை தான் கரை அப்படின்னா, அதாவது கடல் கரை தாண்டாமல் இருக்கிறதுக்கு கரை இருக்கு கடலுக்கு. அதே மாதிரி ரங்கநாதனுடைய அழகு தாண்டி வெளியில போகாமல் இருப்பதற்கு அணைவோடு இருக்கிறது இந்த பாதுகா தேவி. இந்த பாதையும் எப்ப இருக்கிறது அப்படின்னுட்டா இந்த கடலையும் தமால வருஷம் இருக்கு இந்த கடையிலையும். என்ன அவருடைய தமால நீல திதி இந்திர நீலையில் இந்த நீல கற்கள் நிறைய பதிப்பிக்கப்பட்டிருக்கு எதுல இந்த பாதையில. அதனால இந்திரநீல கல் எப்படி இருக்கு நீளமாக தெரிகிறது. அதனால சமால விருஷமும் நீளமா தெரியும். அதனால சமால விருஷம் இந்திரநீல கல்னால சமால விருஷமும் இந்த கடற்கரையில இருக்குன்னு தெரியுது. முக்தான் அனுபவம் அந்த கடற்கரையில என்ன சொன்னோம், முத்துச்சிப்புகள் ஒதுங்கி வெடித்து நிறைய முத்துக்கள் கரைகள்லாம் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி பாதுகாத கடற்கரை இருக்க இந்த அழகு கடற்கரை, இந்த அழகு கடற்கரைக்கும் எல்லோருக்கும் முத்துச்சிப்பு நிறைய முத்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால வாயுகளையும் நிறைய முத்துக்கள் இருக்கு. அப்புறம் அந்த சமுத்திர கரை எப்படி இருக்கும், யாத்திரிகால பிரயாணிகள் தான் போக்குவரத்துக்கு சௌரியமாக இங்க வந்து போகும்போது சௌரியமாக இருக்கும், அலையிலும் அலையும் வந்து வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த கரைக்கு. அதே மாதிரி ரங்கநாதனுடைய அழகு கடல் இருக்கோ இல்லையா, அந்த அழகு கடலுடைய கரையாக இருக்க முடியாத அந்த பகவதி இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் நினைச்சு பாதையை சூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போவான் திரும்பி வருவான். அதனால ரங்கநாதன் போக்குவரத்திற்கு ஏற்றதாக இருக்கு இந்த பாதையை. ஆகினால அந்த சமுத்திரக்கரை போல இந்த பாதுகாதேவியும் இருக்கிற அப்படின்னால பாதுகாதேவியே நீ ரங்கநாதனுடைய அழகு கடலுக்கு கரையாக, ஆக ரங்கநாதனின் அழகு கடற்கரையாக நீ எனக்கு சேவசாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவிய அழகு கடற்கரையாக ஒப்பிட்டு அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். அரை நிரங்கேஸ்வர பாதுகாஜாம் அகால காலியம் விபவம் விதாதும் வஜ்ரேந்திர நீலவியபதேசதிருஷ்யம் வந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம். ஸ்லோகம் 540. அவை நிரங்கேஸ்வர பாதுகாபியாம் அகால காலியம் விபவம் விதாதும் வஜ்ரேந்திர நீலவியபதேசதிருஷ்யம் வந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம். முன் ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகத்துல சிவன் வந்து எம்பெருமானை செய்வதாலும் அவன் முடியில் இருக்க முடியாத கங்கை, அந்த கங்கையில பாதுகாமணிகள் தாமரப்பூ மலர்களும் இதுவும் மற்ற மலர்களும் கங்கை நீர்ப்ப மலர்களும் அதுல பிரகாசிக்கிறதாக வர்ணித்தார். கங்கை நினைவு வந்த உடனே கங்கை போச்சேரிபுரம் சமுத்திரம், ஆக அதை நினைத்து இப்ப சமுத்திரமாக அழகு ரங்கநாதனுடைய அழகே அழகு சமுத்திரமாக சொல்லி அதன்கரையாக பாதுகாத்திருக்கா என்று வர்ணித்தார். இப்பொழுது சமுத்திரத்தை சொன்ன உடனே சமுத்திரத்துல கிழக்கு சமுத்திரத்துல சூரியன் உறையிறது, மேற்கு சமுத்திரத்துல சூரியன் மறையிறது. ஆக சூரியோதயம் சூரியாஸ்தமனம் நனவுக்கு வரவே அதை மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் சாமி. இதுல சூரியோதயம் ஆரத்தினாலையும் சூரிய அஸ்தமனாலையும் என்ன அப்படின்னா ராத்திரி பகல் உண்டாகுது. இந்த ராத்திரி பகல்னால நமக்கு எது கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய சொத்து ஐஸ்வர்யமா இருக்க இந்த ராத்திரி பகல்னால மாறுதல் அடையிறது இல்லையா. மாம்பழத்தை முதல்ல மாம்பழமா காலம்பரம் வாங்கி வைக்கிறோம், ராத்திரி பார்த்தா மூக்குல கொஞ்சம் அழுகல் அழுகி போடுது, மத்தாள் பார்த்தா இன்னும் அழுகி போடுது. அதனால இந்த காலத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்கள் நமக்கு என்னென்ன இருக்கோ இதெல்லாம் மாறி போடுது. வேஷ்டியும் நாளானா ஒன்னா போடுது, உடம்பும் நாளானா மாறி போடுது, பால்யம் போடுது, கெடுத்தனம் போடுது. ஆக எல்லோருக்கும் இந்த கெடுதலை உண்டு பண்றது இந்த ராத்திரி பகல் நிலையான ஐஸ்வர்யம் இல்லாமல் பண்ணுகிறது. அப்படி இல்லாமல் தன்னை வந்து சேவிக்கின்ற மக்களுக்கெல்லாம் நிலையான ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் என்று பாதுகாக்கி திருவள்ளம் போகணும் தெரிஞ்சுதா. அதை கொடுக்கறதுக்காக பாதி என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க அவை நீரங்கே சிற பாதுகாப்பியம் அகால கால்யம் மிகவும் விசாதும். ரங்கேஸ்வர பாதுகை, ரங்கேஸ்வர பாதுகை ரங்கநாதனுடைய திருவடிகள் இருக்கேன், அந்த திருவடியை பாதுகாக்கும் பாதுகைகள் இருக்கேன். அது என்ன பண்றது தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் விபவத்தை உண்டு பண்ணணும். விபவம்னா ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம்லாம் எப்படி இருக்கு இந்த லீலாதி பூஜையில அப்படின்னு கேட்டோம்னா அழியக்கூடியதாக இருக்கு. அழியக்கூடாதான ஐஸ்வர்யம் அவளுக்கு கொடுக்கணும். அகால காலியம், காலத்தினாலே மாறுபடக்கூடியது மற்ற சொத்துக்கள்லாம், காலத்தினாலே மாறுபடாமல் இருக்கக்கூடியது சொத்தெல்லாம் எப்ப எங்க அப்படின்னா முக்கி முக்கி மோட்சம் கிடைச்சதுனாக்க ஸ்ரீவைகுண்டத்துல காலத்தினால எதுவும் மாறுபடாதது. ஆனா காலத்தினால் மாறுபடாத ஒரு ஐஸ்வர்யத்தை பக்தர்களுக்கு கொடுக்கணும் என்கிற ஆசையினால என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா அந்த ராத்திரிக்கு பகலையும் பிடிச்சி ஜெயில போட்டுட்டாக்க. ராத்திரிக்கு பகலும் வந்தா தானே காலத்தினால காலம் மாறுதல் அடையிறது, மாறுதல் அடையாம அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக பாதுகாதி என்ன பண்ணா இந்த பகலையும் ராத்திரியும் ஜெயில போட்டுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், பாதுகாதியினுடைய பகுதியில ரத்தனங்கள் அழைச்சிருக்கும் வஜ்ரேந்திரனி இரவு எவதே சதிருஷ்டம். வஜ்ரமணி வைரங்கள்லாம் இருக்க அது வளவலேந்து இருக்கு, அது பகல். இந்திரன் இலக்கல் இருக்க அது நீளம், அது கருப்பா இருக்கு, அது ராத்திரி. ஆக வைரம் இந்திரநீளம் என்று வெள்ளை நீலக்கற்கள் ஆகிற பகல் ராத்திரியே இருக்கோ இல்லையோ அந்த ராத்திரியை தங்கிட்டே வச்சு கொடுத்தோம். தங்கிட்டே வச்சுட்டு நீல போட்டாமல் வச்சு கொடுத்தாக்க தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் காலத்தினாலே மாறுபடக்கூடிய பலன் கிடைக்காமல் காலத்தினாலே மாறுபடாமல் இருக்க முடியாத மொத்தாந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக என்ன பண்ணிட்டு இந்த ராத்திரி பகல் தான ஊத்திருத்தப்படுத்துறது, அதை ரெண்டையும் நீரில் போட்டுடலாம் அப்படின்னு தங்கிட்டே பாதுகாதியை வச்சு நட்டாரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்குன்னு சாதிக்கிறார். வஜ்ரேந்திரன் ஈழவு எவரே சதிருஷ்யம் வந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம். அரசு பகல் திரியாமம் இருக்கு, இது ரெண்டும் அரசானது வஜ்ரம் வைரக்கல் போல வெளுப்பா இருக்கு. ராத்திரிங்கிறது திரியாமமானது ராத்திரி, அது இந்திரநிலக்கல் போல நீளமா இருக்கு. இது ரெண்டையும் தங்கிட்டே வச்சுக்கிட்டு பந்திகிருதம் ஜெயில போட்டாச்சு. இது ரெண்டையும் ஜெயில போட்டுட்டாக்க பக்தர்களுக்கு பகல் நாளையும் இரவு நாளையும் வரக்கூடிய கழுவுகள் இருக்க அந்த கழுவுகள் இல்லாமல் நிச்சயமா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பக்தர்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக அது ரெண்டையும் தெரியவிட்டதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். மணிஸ்பிருஷா மௌக்திகரத்னபாசா அந்தர்திருஷம் சாஞ்சனயா முனீனாம் அனத்தி கற்பூர சலாகையேவா. ஸ்லோகம் 541. பதஸ்ய கோத்ரி பவதி முராரே மணிஸ்பிருஷா மௌக்திகரத்னபாசா அந்தர்திருஷம் சாஞ்சனயா முனீனாம் அனத்தி கற்பூர சலாகேவா. போன ஸ்லோகத்துல அகால கால்யம் யுகவம் விதாதும் என்று முக்த ஈஸ்வரியமானது எப்பேற்பட்டது, அகால காரியம் காலத்திற்கு வசப்படாதது, நகால சத்ரவை பிரபுகு என்று போக விபூதியில காலத்துக்கு எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது. லீலாவது விபூதியில தான் காலத்திற்கு அதிகமான அதிகாரம். காலம் என்ன பண்றது, குழந்தையை யுவாக்குறது, யுவாவை கடவனாக்குறது, கடவனான குடும்பம் சாகடிக்கிறது, அதே மாதிரி மரங்கள்ல பூக்க தொடர்றது, பழுக்கிறது, அப்புறம் முத்துறது, பழமாறுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அழிவு போகுது. ஆனா காலத்திற்கு ஏற்ப மாறுதல்லாம் லீலா விபூதியில்தான் உண்டு. ஆனா காலத்திற்கு அதிகாரம் லீலா விபூதியில, போக விபூதியில காலத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ காலத்திற்கு அதிகாரம் அது முக்த ஈஸ்வரியத்தை